கூரை என்னை ரசித்தாய், மறுநாள் என்னை வெறுத்தாய். பேபி சொல்லு என்னாச்சு, உன்னால தூக்கம் போச்சு. இன்னு போடாத, என்னை விட்டு ஓடாத, சும்மா நீ கத்தாத ரவுடி பேபி. உன்னால தலையிடி எனக்கு தான், பந்தா எனக்கு காட்டாதம்மா. உன்னோட பந்தா பந்தா எனக்கு நீ காட்டாதம்மா. உன்னோட சேட்டை எல்லாம் என்னிடம் செல்லாதம்மா. எல்லை எல்லை எல்லோ உன்னால பைத்தியம் பிடிக்குது போ. உன்னால எனக்கு பைத்தியம் பார்க்க முடியுமா? எல்லை எல்லை எல்லோ உன்னால பைத்தியம் பிடிக்குது போ. உன்னால எனக்கு பைத்தியம் பார்க்க முடியுமா? எல்லை எல்லை எல்லோ உன்னால பைத்தியம் பிடிக்குது. ஒன்னும் வடிப்புல ஓடே போவோம், கொஞ்சம் கொஞ்சம் காதலிப்போம். ஹலோ பேபி எக்ஸ்கியூஸ் மீ, நீ எனக்கு லைக் எக்ஸ்டசி. மெல்ல மெல்ல ஐ கெட் டிப்ஸி, பேபி கேர்ள் யூ சோ செக்ஸி. வாடி வாடி வாடிப்புல அழகிய ஜீவா, கோபமணி பார்க்காத பேபி நோ டிராமா. அழகிய காட்டாத பந்தா, எனக்கு என்ன பிறந்த அவள் நீதா. எல்லை எல்லை எல்லோ உன்னால பைத்தியம் பிடிக்குது போ. உன்னால எனக்கு பைத்தியம் பார்க்க முடியுமா? எல்லை எல்லை எல்லோ உன்னால பைத்தியம் பிடிக்குது போ. உன்னால எனக்கு பைத்தியம் பார்க்க முடியுமா? கண்டபடி அடம் பிடிக்காத உன் ராங்கி தானும் இங்க வேண்டாமே. விடுப்புல கிராம்பா காட்டுறால் பந்தா, கௌமியோ பாபி மாமா. முடியுமா?